கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே தினம் உயிர் வாங்குதே உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என் உள்ளம் மலை பாயுதே ஐயோ தடுமாறுதே உன் கண்ணம் மேலே மழை நீரை போலே முத்த கோலம் போட ஆசை அல்லாடுதே நீ பேசும் பேச்சு நாள்தோறும் கேட்டு என்ன ஜன்மம் தீர ஏக்கம் தள்ளாடுதே பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உண்மை சொன்னார் என்ன உண்மை தந்தார் என்ன ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே Forget the thunder and lightning. I hold you till we see the morning light. Never leave your side. Never wanna see us fighting. Forget the thunder and lightning. I hold you till we see the morning light. Never leave your side. Never wanna see us fighting. Forget the thunder and lightning. I hold you till we see the morning light. Never leave your side. ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே இந்த நதி வந்து கடல் சேருதே வெண்ணிலாவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே அது உனை சேர ஒளி வீசுதே அந்த விண்மீன்கள் தான் இந்தன் கண்மீனிலே வந்து குடியேறவே கொஞ்சம் இறங்கேக்குதே போல் மாறுதே அடி உன் பெண்மையே பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உண்மை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உண்மை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன எல்லோரும் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இந்த நிலையில் எல்லோரும் உங்கள் மனதில் ஷரகாம் ஷரகாம் என்ற வார்த்தையை உச்சரியுங்கள் இப்போது உங்கள் மனது ஆழ்கடல் போல் அமைதியாகி ஒரு நிலையை அடைந்திருக்கும் உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும் அது ஒரு நபராக இருக்கலாம் ஒரு பூவாக இருக்கலாம் இட் கேன் பி எனிதிங் இன் திஸ் வேர்ல்டு உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே தினம் உயிர் வாங்குதே உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என் உள்ளம் மலை பாயுதே ஐயோ தடுமாறுதே கண்ணம் மேலே மழை நீரை போலே முத்த கோலம் போட ஆசை அள்ளாடுதே பேசும் பேச்சு நாள்தோறும் கேட்டு எந்த ஜன்மம் தீர ஏக்கம் தள்ளாடுதே